வெளியே வெளியே வெளியே வெளியே வெளியே வெளியே வெளியே வெளியே உயிரே வெளியே வெளியே உயிரே. இது போதை நேரம் எதுவும் பேசாதே, தடுமாறினாலும் தயக்கம் காட்டாதே. இது போதை நேரம் எதுவும் பேசாதே, தடுமாறினாலும் தயக்கம் காட்டாதே. காட்டாதே.